சதாபிஷேகம் மகோத்சவத்திலே எங்கு பார்த்தாலும் எல்லா மகாஜனங்களையும் மகான்களையும் வேதவித்தொண்டர்களையும் யுத்தபாராயண சதுஷ்டைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களையும் எல்லாரும் பார்க்கக்கூடிய சாது நாம் தரிசனம் புண்ணியம் என்றதான நம் ஆச்சாரிய சார்பகவான் கூறிக்கொள்வதற்கு போல இங்கு இருக்கக்கூடியதான அனைவரையும் நாம் ஜெயிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைத்தது என்ற காரணத்தினாலேயே இங்கு ஏழி இருக்கக்கூடியதான எதிவரகள் அரியசிங்கர் ஏழியாகும் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ ரங்கப்பிரிய மகாதேசியன் எழுதியிருக்கிறார். ஆச்சார இந்த ஆசிரமத்துக்கு சம்பந்தம் உடைய அவர் நம் ஆச்சாரியுடையதான கதாபிஷேக வைபவத்தை நடத்த வேண்டும் என்றுதான் நமக்கு எவ்வளவு தேக அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் இங்கு எழுந்தருளிலிருந்து இங்கு அவர்களுடையதான இந்த பங்குனி ரோஹினியுடைய நம் ஆச்சாரிய சாதுவனுடையதான ஒரு வைபவத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்படியாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆச்சாரிய ஸ்ரீபாதங்களுக்கு பிராண பிரணாமங்கள். நமது ஆச்சாரியருடைய ஆக்கிய கல்லை சூட்டிக்கொண்டு சில வார்த்தைகளை உத்தியானம் பண்ணுவேன். திருவரியல் அமிர்தாயமானமா சுத்தியான பெற்றமான வாணிய நமது ஆச்சாரிய திருவாரி பலன் பெற்றிருந்தார். இதை கேட்டு நாம் மிகவும் சந்தோஷித்தோம். நான் சொல்லும் விஷயம் ஏத சர்வம் அவதாரையா அவ்வளவுதான். சரி என்ன சொன்னாரோ அக்கே மனசுக்கு வாய்ந்தே இருக்கும் நடந்து வேண்டியதுன்றது தான் சொல்ல வேண்டிய விஷயம். சிவன் பாகவத்திலிருந்து நான் தமிழான தீர்த்தாமி ஸ்லோகத்தை விஸ்தாரமா சுவாமி அனுப்பி கொடுத்தார். விசேஷம் என்ன இல்லைன்னா கங்காதி தீர்த்தங்களில் சக்தி உண்டு, பகவானுடைய அர்ச்சாமூர்த்தியிலும் சக்தி உண்டு. அது சக்தி ஸ்வதக சக்தி இல்லை, பாரோட் சக்தி. சக்தியை நூற்று நடக்கினா இருக்கு. யாரும் இருக்கணும் பிரம்மஜானம் எவ்வளோ போய் திருத்திரு பொருட்காந்த ஏற்பாடு ஆலயம் பண்ணாக்கா அது சக்தி வரும்னு சொல்றோம். கங்கா தீர்த்தங்களில் தீர்த்தத்தில் பரிஜானிக்கா விலை உண்டிருக்கு. அதுக்கு ஆத்தியாவசியம் வரணுமானாக்கா பிரம்மஜானி போய் தாங்க தீர்த்த தீர்த்த பிரசாதம் சேர்த்துன்னா அது திருத்தீர்த்தம் படுதுன்னாக்கா திருத்தி கொடுவன் தீர்த்தான்னு அது சக்தி வரும். ஆனா எல்லாருக்கும் கழிச்சிருப்பேன். தனியா பரம தனியா அப்படி உங்களோட தனியத்தையே உங்களுக்கு நாமும் ஸ்மரித்துக் கொள்றோம். நாராயண நாராயண நாராயண. ஐராஜாச்சாரபாத்தோமுகேலட்சுமணேயம் சிவாச்சீசாத்தியம் ஷடரிச்சூராஜமூர்த்தியம் மூத்தம் ஸ்ரீரங்கநாதம் கலிபுமனகம் பிரம்மதந்திரம் ஸ்ரயாம சுரகவதன பாதோ சந்தபரிச்சரணமாத்திரபரமாத்தீமான் அபினவரங்கேந்த பிரம்மதந்திரபரகால ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீ ஹயக்ரீவ திவ்யமணிபாதுகா சேவக ஸ்ரீமதபினவரங்கநாத பிரம்மதந்தபரகாலமாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீ ஹயக்ரீவ திவ்யமணிபாதுகா சேவக ஸ்ரீமதபினவராமானுஜ பிரம்மதந்தபரகாலமாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவாசமாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீரங்கப்பிரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீஹயாஸ்யம் நமஸ்யாம ஸ்ரீராமானுஜ சேவிதம் தத்பக்தவேதசூடாய பிரம்மதந்திராய சித்தனம் திசந்து மே தேவ சதாத்வதீய தயாதரங்காமுஜ கடாட்சா. அபிமானிகளும் சிஷ்யவந்தங்களும் பக்தவந்தங்களும் எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீலட்சுமி ஐக்கியம் சர்வவிதமான மங்களத்தையும் உண்டு பண்ண தோன்றா சொல்லி நாராயண சுவாமி பூர்ணமாக பிரார்த்தனைகிறேன். இந்த பெரிய சபையில பெரியவா இருக்கக்கூடியான நேரத்தில் நாம சொல்லக்கூடியான ஒரு அதிகாரம் ஒன்றும் கிடையாது. ஆனா நமக்கு வருத்துக்கு தொந்தரை ரொம்ப தொந்தரையாயிருந்து அதனால வருதில்லைன்னு சொன்னேன். நேரில் அதுவும் ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தனால சுவாமியுடைய ஒரு பிரார்த்தனைக்கு ஹரிக்கிரீவன் மங்களாசாசனம் பண்ணணும்ன்ற ஆச்சரிய திருவிழத்தால ஹரிக்கிரீவன் வேலையாச்சு. அதனால அந்த சுவாமியுடைய ஒரு பிரார்த்தனையால கொஞ்சம் உடம்பு குறைஞ்சது வந்துவிட்டேன். அது இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான், அது கொஞ்சம் உடம்பும் சரியா இல்லை. அதனால ஏதோ சொல்லணும்னு இருந்தாலும் நாலு வார்த்தை சொல்லணும்னு இருந்தாலும் அங்க கூட்டுக்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாம் பெய்வா எல்லாரும் ஐயா பேர் சொல்லிட்ட. ஆனா ஒரு நம்மாழ்வார் ஸ்ரீ சுத்தி சொல்லிச்சு சம்பிரதாயம் குருப்யஸ்த குருப்யஸ்த நமோவாச மகீமஹே பிரணீமஹே சத்ராத்யோ சம்பதி ஜெகதாம்பதி ஸ்ரீமதே கோபால தேசி மகாதேவிகாய நமஹ. இங்க அஞ்சு திஸ்ரேஷ்டர்களும் வேதாத்தியன சம்பந்தர்களும் மகாவித்வான்களும் லௌகிக பிரமுகர்களும் எழுந்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய சமூகத்தில் இந்த மிகச்சிறியனா இருக்கக்கூடிய அடியன் பேசும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அடியன் எதிர்பார்க்கவே இல்லை. சர்வாத்மனா அடியன் தகுதியற்றவன். இந்த மாதிரி பெரிய சமூகத்தில் பேசினதும் கிடையாது. இருந்தாலும் இவன் எல்லாரும் சேர்ந்த அடியானுங்க ஒரு பிரசிடென்ட்னு ஒரு பொருளை வச்சுக்கிட்டான். ஆனா பிரசிடென்ட்னு பெயரே தவிர இந்த சமிதியில ஒரு காரியம் இந்த திருநட்சத்திரத்துக்காக அடியன் செய்யவே இல்லை. வெங்கட்மாதாக்கா முதல்ல அஞ்சாறு மாசம் முன்னே சொன்னார், அடியானு போய் சொல்றது சர்வாத்மனா அனர்கன் ஒரு காரியத்துக்கு தகுதியற்றவன் சொல்லும்போது அது சுவாமியினுடைய நியமனம்னு சாதிச்சார். இதுல இருந்தே அதே இடத்துல சுவாமிக்கு எவ்வளவு கிருபை இருக்கு, அந்த சுவாமியினுடைய கிருப்பா அதே இடத்துல உள்ளபடியாக பெரியவர்களுடைய அனுக்கணம் எவ்வளவு இருக்குன்றது அதே சிந்திச்சு பாருங்க. கிருஷ்ணன் வந்து ஆச்சாரியம் பண்ணணும்னு அபிப்பிராயப்பட்டார். சிஷ்யன் யாரும் ஆப்பிடல, நிர்பந்தித்து அர்ஜுனனுடைய சிஷ்யனா ஆக்கி உபதேசம் பண்ணினார். பரீட்சைய வச்சனவான் பிரதிஜை பண்ணான். ஆகையான நாம் இன்னொரு ரூபத்தை எடுத்துட்டு அதே திருநாமத்தில் அந்த ஆச்சாரியத்திட்டு பண்ணணுன்றதுக்காகதான் இந்த சுவாமியா அவதரிச்சிருக்காருன்னு அடியனுடைய அபிப்பிராயம், எல்லாருடைய அபிப்பிராயம். அதனால தான் கோபாலன் திருநாமம் பதகால சுவாமி காத்து மாதிரி அவர் பசுக்களை காப்பாற்றினாலும் கோபாலன் பேரு. இவர் ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகளாகிறார், கோத ஸ்ரீசூக்திக்கு பேரு. ஆச்சாரியாருடைய ஸ்ரீசூக்தியை காப்பாற்றுறோம். ஆகினால் அதே திருநாமத்தோடு கூட பரிபூர்ணமான ஆச்சாரிய கிருத்தியத்தை பண்றதுக்காக கிருஷ்ணரே அதே நட்சத்திரம் அவதரித்தவர்கள் நாம் பாவிக்கும். இந்த ஆச்சாரியாளுடைய பெருமையை விசேஷமா சொல்லக்கூடிய சித்தாந்தம் நம்முடைய விசித்தாந்த சித்தாந்தம். நாம எவ்வளவு பெருமை ஆச்சாரியாளர்கள் கொடுக்கணுமோ அவ்வளவு பெருமை மற்ற சித்தாந்திகள் கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியாது. அத்தாவது சுவாமி தேசிகம் ஆச்சாரியாளுடைய பெருமையை பலவாறாக அனுசந்தானம் பண்றீங்க. அதுல ரெண்டு மூணு ஸ்லோகத்தை மாத்திரம் விசாரணம் பண்ணிக்கிறான். சங்கல்ப சூரியோதயத்தில் இரண்டாவது அங்கத்தில் எம்பெருமானாரை குருவாகவும் தன்னை சிஷ்யனாகவும் அபிநயம் பண்ணி அமைச்சிருக்கார் அந்த இரண்டாவது அங்கத்தில். அதில் ஆச்சாரியாருடைய பெருமையை பற்றி பல ஸ்லோகங்கள் வருது. அந்த ஸ்லோகங்கள்லாம் ஏற்கனவே இதர கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான். அதில் சில ஸ்லோகம் வரைக்க நான் பிரசித்தமாக கேட்டுருக்கோம். ஏகையே குருதிஷ்டியா துவாபியாம்பாபி லபேதயத்தை லசத் திசிறுபி நஷ்டாதிகி சஹசிரேகாதி கசியத்தின்னு ஒரு ஸ்லோகம். ஆச்சாரியாளுடைய ஒரு பார்வையினாலேயோ இரண்டு பார்வையினாலேயோ நாம் எந்த பரமபுருஷார்த்தத்தை அடைவோமோ அந்த புருஷார்த்தத்தை மூன்று பார்வையினாலேயோ எட்டு பார்வையினாலேயோ ஆயிரம் பார்வையினாலேயோ அடைய முடியாது அப்படின்றது அர்த்தம். இங்க ஆச்சாரியாளுடைய ரெண்டு பார்வை ஒரு பார்வை என்னது, ரெண்டு பார்வை என்னன்னு கேட்டா ரெண்டு பார்வை பிரசித்தம், ரெண்டு கண்கள் இருக்கு. அந்த ரெண்டு கண்களால ஒரு சிஷ்யன் ஆச்சாரியால் பார்த்தாங்கன்னா ஆச்சாரிய கடாட்சம் பூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். அந்த ரெண்டு கண்ணால சிஷ்யனை பார்க்கணும்னாக்க முதல்ல ஒரு கண்ணு வேணும். அது என்னதுன்னு தயா. யார் வந்து ஆச்சாரிய சேவிக்கிறானோ அவனிடத்துல முதல்ல அவருக்கு தய இருக்கணும். தை இருந்தாலும் பிற்பாடு ரெண்டு கண்களும் அவன் மேல விழும் புருஷார்த்தம் இல்ல. அதுக்கப்புறம் பட்ட ஆகல்ல சுந்தராய சாமி சாந்திதாந்தியாதி கல்யாண குண பரிபூர்ணராக ஆத்மகுண சம்பந்தராக இருந்திருந்த அப்படிப்பட்ட மகான்கள் வந்து இந்த ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணினது எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக அப்படி இந்த உத்தமாசிரமத்தை ஸ்ரீகாரம் பண்ணின பிற்பாடு உத்தமாசிரமிகள் எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த இந்த ஸ்லோகம் கூட தேசிக சிவன் சிவனிமாதான் நயனம் பண்ணணும் அப்படின்னு உத்தம சுவாமி காஜர்கள் என்ன அபிப்பிராயம் கேட்டா பாஷணம் நகாமே பாஷிகார்த்தம் இது என்னுடைய பாஷணம் இருக்கப்போது தேசியனுடைய பாஷணம் எப்படி இருக்கணும் கேட்டா தேசிகனுடைய பாஷணம் கூட என்னுடையதான் ஏன்னா என்னுடைய அனுகிரகத்தினால்தான் அவர் பண்றேன் அப்படின்னு பாஷிகாரம் நினைக்கிறான் இத சுவாமி சிஷ்யகிருத்தி ஆதிகாரத்தில் தேசியம் சாதிக்கிறான் ஆச்சாரு எல்லா விஷயத்தையும் உபதேசம் பண்ண முடியாது சர்வத்தையும் உபதேசம் பண்ண முடியாது ஏதோ சிலதான் உபதேசிப்பார் ஆச்சாரியால் உபதேசிக்காத பல விசேஷங்கள் சிஷ்யனுக்கு தோணும் தோன்ற போது என்னுடைய புத்தியினால இது தோன்றது அவன் நினைக்கூடாது இதெல்லாம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் தோன்றது நினைக்கணும் அந்த ரீதியில தேசியம் சாதித்த கிரந்தங்கள்லாம் கூட என்னுடைய அனுகிரகத்தினால்தான் வெளியில் வந்ததுன்னு பாஷிகாரம் நினைக்கிறதாக ஒரு வியாக்கியானம் பண்றீர்கள் அந்த மாதிரி ஆச்சாரிய அனுகிரகம் இல்லைன்னா எந்த காரியமும் நிறைவேறாது நமக்கு புருஷார்த்தமாக ஏற்படாது அப்படி ஆச்சாரிய லட்சணம் பூர்ணராக எழுந்திருக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவத்தில் இத்தனை ஆச்சாரியர்களும் எதிசேஷர்களும் வித்வான்களும் வேதபாராயண பிறவர்கள் லௌகிக வைதிக பிரமுகர்கள் அவன் எல்லாரும் தத்வீத புருஷாத்மிகமாக ஞான சம்பந்தர்களாக இருக்கா இங்க இருக்கோம் மொத்தமே உபன்யாசங்களை கேட்டு அப்படிப்பட்ட இது ஒரு பெரிய சமாவேசம் ஏற்படுறதோ இது அபூர்வமான சமாவேசம் இது இது வந்து எங்கேயும் பார்த்ததில்லை இத்தனை பேர் சேரக்கூடியது அது சுவாமியினுடைய ஒரு பிரபாவத்தினாலதான் இவ்வளவு பெரிய கோஷ்டியானது எங்க கூடியதுன்றதுல சந்தேகம் கிடையாது இதனால் இந்த கோஷ்டியில் ஏதோ இருக்கிற ஆச்சாரியின் விஷயமாக அதையும் அனுசந்தானம் பண்ணியிருந்தேன் அடியான் சர்வாத்மா அனுசனா இருக்கு கூட அடியானத்தை அத்தியட்சன் போட்டாலே அன்னிதான் நினைக்கிறேன் ரொம்ப சங்கோஷம் இருந்தாலும் சுவாமியினுடைய திருப்பதி காரியம் பரிபூர்ணமாக பாத்திரமா இருக்கிறதுனால தன்யமாக அவரே எழுதி வெளியிட்டிருக்கிறார் சுவாமிகளுடையதான பிற கமலங்களினால் வெளியிட்டு அதனை ஈஸ்வரர்களுக்கு வழங்கி பக்தர்களுக்கும் ஸ்ரீகாரிய மோகர்களுக்கும் சிறந்தரன் காச்சாரியா ரங்கப்பிரிய மகாதேசிய சோழைக்கு ஸ்ரீபதத்தை தொடர்புகிறார் ஸ்ரீகாரியம் அனந்த அனந்தமாச்சாரியார் அதே சிங்கம் சமர்ப்பிக்கின்றார் பரகாலகம் சுவாமிகளுக்கு புதுசை ஏதாவது சுவாமிக்கு எழுதி வந்ததுல எதிராத தத்ததி அருள் அமைந்து திருப்பாறை என்றதான இந்த மூன்று நூலும் ஹயக்ரீவ வித்யாபீடத்தின் சார்பிலே காஞ்சி பேரொழிலாளன் குழுவினர்களின் சார்பிலே அந்த புத்தகத்தை அச்சாக்கி இப்பொழுது வெளியிடுகின்றார்கள் இந்த மாதம் பங்குனி ரோகிணியிலே ஆச்சாரிய சாருபவன் ஸ்ரீ கோபாலதேசியன் மகாதேசியனுடையதான விழாவாக அந்த இந்த மாதமும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த மாத இழ அதை ஒட்டி வெளியிடப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் கிடைக்கும் இப்பொழுது சார்பனுடையதான திருக்கரங்க வளங்களிலே சமர்ப்பித்தார் மூணு பேர் அது வந்து அவ்வளவுதான்